கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல சுவையும் சொல்லுதம்மா. புன்னகை நான் மயங்க ஆயிரம் காலமும் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. இளம் வயதினில் வந்த சுகம் ஆயிரம் காலமும் நானும் தன் மார்பிலும் தோரணமாயாடிடுவே. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த காவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா.